శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. స్వామి దేశకునుడియ సందేశத்துல முதல் உஸ்வாசத்துல இன்னைய தினம் நாம் 56வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த ஸ்லோகத்தை முதல்ல சேவிக்கிறேன். அஸ்மத் பூர்வை சுரபதி ஹிருதம் ద్రట్టు కామైస్తురంగం భిత్వా ఠోడీం అగణిత బలైః సాగరో వర్ధితాత్మా సత్కారార్థం తవ యది గిరీన్ ఆదిశేతే గుప్తపక్షాన్ అశ్రాంతోపి ప్రణయముచితం నైవ బంధోర్విహన్యాః. இந்த பிரகரணத்தை பார்க்கணும். ராமர் ஹம்சத்தை சீதா பிராட்டிக்கு தூது அனுப்பிக்கிற ஒரு பிரகரணம். இப்படி தூது அனுப்பிக்கிச்சு வழியெல்லாம் என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, அது கொஞ்சம் சௌகரியமா போகணுன்றதுக்காக சொல்ற விஷயங்கள். அதே மாதிரி இங்க சமுத்திரத்தை தாண்டி போகணும். அந்த சமுத்திரத்தை தாண்டி போறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட போகணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதெல்லாம் சொல்லச்சு லக்ஷீகுருவன் தசமுகபுரியும் சௌமிய பத்திர பிரகிருஷ்டா வேளா சாப்பம் சரைவ சகே வேகதஸ்தும் தொதியாகான்னு சொன்னார். தாமருடைய பாணம் மாதிரியே வேகமாக போகணும். இந்த ராமருடைய பாணம் கிளம்பிடுத்துனாக்கா, இந்த வில்லை விட்டு கிளம்பிடுத்துனாக்கா, அம்பு லட்சியத்தில் போய் சேர்ற வரைக்கும் நடுவில் நிற்கவே நிற்காது. அந்த மாதிரி வேகமாக போய் சேரணும்னு சொல்லி சொன்ன. உன்னுடைய லட்சியம் முழுக்க தசமுக புரி ராவணனுடைய புரியான லங்கை ஒன்னிலேயே இருக்கணும், அதுதான் உன்னுடைய லட்சியம். இந்த இடத்துல இருந்து கிளம்பி அங்க போற வரைக்கும் மகேந்திர பருவத்திலேருந்து கிளம்பி அங்க போற வரைக்கும் உன்னுடைய நோக்கு முழுக்க முழுக்க முழுக்க அந்த லங்கையில தான் இருக்கணும், வேற எதுலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா சொல்ற, நீ வழியில போகச்செல்லாம் அதி ரமணீயமா இருந்துட்டு இருக்கோம், அந்த லட்சியத்தோட போறான், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. மேல போகச்சே கீழே சமுத்திரம் தெரியும் இல்லையோ, அந்த சமுத்திரம் தெரியச்சே அது எப்படி இருக்கும்ன்றத பத்தி அத்தியாச்சரியமாக சொன்ன. மேல சமுத்திரம் போறது, சூரிய ரஷ்மியும் படுறது, பட்சிகள்லாம் ராத்திரி வேள சஞ்சாரம் பண்ணாது, ஆகையில பட்சிகள் சஞ்சாரம் பண்ணச்சு சூரியனுடைய ஒரு பிரகாசம் இருக்கதான் இருக்கும். அந்த சூரியனுடைய பிரகாசம் ரொம்ப ஆழமான ஒரு பிராந்தத்து மேல போகச்சு அந்த கீழே இருக்கிற பவழ கொடிகள், அந்த கொடிகள் மேல பவழங்கள்லாம் இருக்கும், அந்த கொடிகளோட சேர்ந்த அந்த பவழத்தினுடைய பிரகாசத்தையும் அந்த மேலேந்து பார்க்கச்சு அந்த சூரிய ரஷ்மி பட்டு அந்த ஜலத்துக்குள்ள இருக்கிற ஒரு சன்னிவேசத்தை ஒரு பலவிதமான திருஷ்டாந்தங்களை சொல்லி சொன்னார். இப்படி இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கோன்னு, ஒரு காடு, காட்டுல பச்சைன்னு பசுமையான மரங்கள்லாம் இருக்கச்சே, அந்த காட்டு தீசு வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், சந்தியா காலத்துல இருக்கக்கூடிய மேகமாட்டம் இருந்துட்டு இருக்கும், ஒரு ஞான ஒரு உடம்பெல்லாம் சிந்தூரத்தை பூசிண்டதுன்னா, சிந்தூரன்றது சிக்கவேல்னு இருக்கும், அதை பூசிண்டா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துட்டு இருக்கும், பெருமாள் பீதாம்பரத்தை தரிச்சுண்டு சேவசாச்சியர்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், அதோட கூட மின்னலோட சேர்ந்து இருக்கிற மேகம் மாதிரி இருக்கும். இது ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்தை பல உபதேசம், இது மூலமான உபதேசங்கள், இது சம்சாரம் எப்படி இருக்கும்ன்றது, சம்சாரத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும்ன்றதான் இந்த திருஷ்டாந்தங்கள் மூலமாக சொன்னேன். இப்ப இதுக்கப்புறமா இப்ப என்ன சொல்ல போறேன்னா, இந்த சமுத்திரத்துக்கு மேல போகச்சு, இந்த சமுத்திரம்ன்றது எங்களுடைய மூதாதையர்கள்னால இப்படிப்பட்ட ஒரு அக ஆழமான ஒரு நிலையை அடைந்த ஒரு ஜலாசயம். அப்ப ஹனுமார் சமுத்திர லங்கனம் பண்ணச்சே அந்த சமுத்திரராஜன் மைனாக்க பருவத்தத்தை அனுப்பிச்சு கொஞ்சம் விசிராந்தம் பண்ணிட்டு போகணும்னு சொல்ற மாதிரி சொன்ன மாதிரி, நீ சீதா பிராட்டிக்காக தூது போற, அதாவது ராமனுக்காக சீதா பிராட்டியனிடம் தூது போறேன்ற சமாச்சாரத்தை சமுத்திரராஜன் தெரிஞ்சுண்டு அந்த மைனாக்க பர்வத்தம் மாதிரி ஒரு பர்வத்தங்கள் எதனா அத மேல சமுதிரத்துக்கு மேல வர வச்சு உனக்கு விசிராந்திக்காக உன்னை வர அதுல கொஞ்சம் விசிரமிச்சுட்டு போனோம்னு சொல்லி ஒரு அதிதி சத்காரம் பண்ணாக்க அத உபேட்சிக்காமல் அது தள்ளி அது வேணாம் அதெல்லாம் ஒன்னும் வேணான்னு சொல்லாமல் உனக்கு சிரமம் இல்லாட்டா கூட ஒரு பிரீத்தியோட பண்ணக்கூடிய சத்காரத்தை நீ ஏற்றுக்கொண்டு போகணும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற விஷயம். அதனுடைய சுருக்கத்தை நான் இப்ப சொல்லிட்டேன். அஸ்மத் பூர்வை சுரபதி ஹிருதம் திரட்டு காமை ஸ்துரங்கம் பித்வா க்ஷோணி மகணித பலை சாகரோ வர்தித்தாத்மா சத்காரார்த்தம் தவ யதி கிரீன் ஆதிசேதே குப்த பக்ஷாணி அஸ்ராந்தோபி பிரணய முஜிதம் நைவ பந்தோ விஹன்யாஹ. இந்த சாகரத்தை பார்க்கச்சே ஒரு கண்டிப்பா ஒத்தர் ஒரு உபகாரம் ஒத்தரால ஒரு உபகாரத்தை அடைஞ்சிருந்தாருனாக்கா எப்பவும் நம்ம மனசுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், அவளுக்கு நாம எதனா பண்ணணும் நாம எதனா பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். கிருதேச பிரதிகர்த்தவியம்னு இது மனுஷனா இருக்கிறவாளுக்கு அது இருக்கும், அது மனுஷத்தன்மை இல்லாதவாளுக்கு அது வேணா இருக்காது. ஆகையால இவெல்லாம் இந்த சமுத்திரமே கூட சமுத்திரத்துக்கு அபிமான தேவதையா இருக்கிற சமுத்திரராஜனே கூட இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். இப்படி ஒரு அகாதமான சமுத்திரம் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கும்படியான சமுத்திரமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கான்ற ஒரு நிலையில அவ விஷயத்துல கிருதேஜ பிரதிகர்த்தவியம் தனக்கு ஒரு நல்லது பண்ணவாளுக்கு நாம்களும் ஒரு நல்லது பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தோட உனக்கு அவ ஏதான சககாரம் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சுரபதி அஸ்மத் சுரபதி ஹிருதம் துரங்கம் திரட்டுகாமைகி அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த இடத்துல வரைச்ச என்னன்ன சுரபதி இங்க ஒரு விருத்தாந்தம் ராமாயண சொல்லிருக்கிற விருத்தாந்தம் ஒண்ணு சகரம்னு பேர். அது பேரே ஒரு ஆச்சரியம். எல்லாரும் இவெல்லாம் தபஸ் பண்ணி பறந்துவா, இவெல்லாம் பெரிய ராஜாக்களாக இருந்தாலும் தபஸ்விகள், இவன் பிறந்ததே தபஸ் பண்ணி பறந்தவான்னு அர்த்தம். கரன்னா விஷம், சகரஹான சின்னச்சே விஷத்தோட சேர்ந்தவன் அர்த்தம். அங்கங்க வரைச்சு ஒரு அசூயெல்லாம் வந்துடும் ஒத்தருக்கொத்த. ஒரு ராஜாக்கு ரெண்டு மனைவி இருந்துருக்கா, ரெண்டு மனைவி இல்ல இருக்கச்சே ஒரு மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு அவ கர்ப்பமா இருக்கா, அவ மூலமா குழந்தை பிறக்க போறது, இன்னொரு மனைவிக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்ன உடனே அவளுக்கே ஒரு அதுல ஒரு அசூயை ஏற்படுறது, அதுக்கோசரம் அவளுக்கு விஷம் கொடுத்துடுறா. விஷம் கொடுத்து அந்த குழந்தை இல்லாத போடணும்னு பாக்குறா. ஆனா அந்த மகர்ஷியினுடைய தேஜஸ்னால அந்த ராஜாவே பெரிய ஒரு தபசுவா இருக்கிற அப்படின்னால அந்த குழந்தை வந்து விஷத்தை கொடுத்தா கூட அந்த விஷத்தோடையே அந்த குழந்தையும் பறக்கிறது, அது அந்த விஷத்தை ஒன்றும் பண்ணாத போயிடுறது. அந்த தபஸினுடைய சக்தியினால அந்த குழந்தைக்கு பேர் வர்றதுக்கே அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், சகரன்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சுட்டார். அது விஷத்தோடையே வந்து, ஆனா அவருடைய எண்ணத்துல விஷம் கிடையாது, அவர் மகானுபாவம், அப்படிப்பட்டவராக இருக்கிறபடினாலதான் அவர்கிட்ட விஷமே ஒன்றும் பண்ண முடியாது போயிட்டு. அப்படிப்பட்ட மகானுபாவர் அந்த சகர, அவர் அசுமேதையாகவும் பண்ற, ராஜா எல்லாம் அசுமேதையாகவும் பண்ணுவார், அந்த மாதிரி இவரும் அசுமேதையாகவும் பண்ற. அசுமேதையாகவும் பண்ணாக்க இந்த மனுஷெல்லாம் யாகம் பண்ணினான்னாக்கா சொர்க்கலோகத்துக்கு, இந்த சரீரானந்தரும் சொர்க்கலோகத்துக்கு போயிடுவா. இந்த மனுஷெல்லாம் தூரேந்து பாக்குற உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவாளால தன்னிடத்துல வேலை செஞ்சவனோ தனக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்கிறவனோ அவனை மறுபடியும் அந்த உயர்ந்த ஸ்தானத்துல பாக்கறத விரும்ப மாட்டான். தலைவனா இருப்பான், தொண்டனா இருந்துட்டு இருப்பான். இந்த லோகத்துல கூட இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எந்த ஒரு தலைவனும் தொண்டனை தலைவனாக ஆக்கி சந்தோஷப்படுறதுன்றது பார்த்தோம்னா அது ரொம்ப குறைவா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் இந்திரன் மிக உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கான். மிக உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துட்டு இப்ப அசுமேத யாகம், இந்த சகரர் அசுமேத யாகம் பண்ணிருந்தாக்க அடுத்த யுகத்துல, அடுத்த இதுல வரைச்சு, அடுத்த கல்பத்துல இந்த சகரரே கூட இந்திரனா கூட ஆயிடலாம், இந்திர பதவி அடைஞ்சிடலாம். ராஜசூய யாகம், அசுமேத யாகம் இதெல்லாம் பண்ணமானாக்கா இந்திர பதவி கிடைக்கும்னு சொல்லிருக்கு. அப்ப இந்திர பதவி வந்துட்டாக்க தனக்கு போட்டியா வருதான் தீர்மானம் பண்ணிட்டான். இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணா பலன் கிடைக்கும், யாகங்களை பாதியில விட்டுட்டோம்னாக்க லோகத்துக்கு அனர்த்தம் வந்துடும். யாகம் பண்ற நல்ல காரியத்தை பண்ணச்சு, சில சில நல்ல காரியங்கள் தான் எவ்வளவு பண்றோமோ அது வரைக்கும் பலன் கொடுக்கும்னு சொல்லி சொல்றது. யாகம் மாதிரியான காரியங்கள்லாம் வரைச்சு அது என்ன பண்ணோம்னாக்க அதுல இடையில நின்று போய் அதை முடிக்காத போயிட்டோம்னாக்க பலன் கொடுக்காததோட மாத்திரம் இல்லாத அனர்த்தத்தை கொண்டு பண்ணணும்னு சொல்லி சொல்ற. பகவத்கீதையில சொல்லி சொல்ற வந்து சில சில கர்மாக்கள் கர்மயோகம் பண்ணச்சு அனபிசம்ஹித பலத்தை உத்தேசிக்காமல் அந்த பகவத் பிரீத்தியர்த்தமாக கர்மாக்களை நாம பண்ணமானாக்க அந்த கர்மாக்கள் நிறைவேறாமல் போயிட்டுனா கூட அப்போ அதுக்காக விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் பண்ணச்சு எங்கேந்த விட்டமோ விட்ட இடத்துல இருந்து பண்ணாலே கூட போறோம்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா அது வரைக்கும் அந்த கர்மா அது அப்படியேதான், எதுவும் வந்து நல்ல காரியம் பண்ணது எப்பவுமே வீணா போகாதுன்னு கீதையில சொல்றேன். ஆனா இங்க அனபிதம் மீத பலமா பண்ணின காரியம் இல்லை இது, இது வந்து ஒரு பிரயோஜன உத்தேசம். ஜென்மாந்திரத்துல இந்திரனா போகணும்னோ ஏதோ ஒரு பிரயோஜனத்தை உத்தேசிச்சு பண்ற ஒரு காரியம் இது. அப்படி காரியம் பண்ணமானாக்க அதுல வந்து வைக்கல்யம் வந்ததுன்னா, அதுல குறவு வந்ததுன்னாக்க அப்போ அது அனர்த்தத்தை உண்டு பண்ணும். ஆகையாலதான் சொல்லுவா, காமியமான கர்மாக்களை பண்ணச்சே தட்சிண முதலியவைகள் ரத்திக்கு தட்சிண இதுல எல்லாம் குறவில்லாத பண்ணணும், காமியார்த்தமாக காரியத்தை பண்ணணுமானாக்க அங்க போய் அல்பத்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்படி பண்ணுவானா அது காரியமும் நிறைவேறாது போயிடும், காரியம் நிறைவேறாததோடு மாத்திரமில்ல அனர்த்தமும் நமக்கு ஏற்பட்டு போயிடும். இப்ப சகரர் பெரிய யாகத்தை பண்ற, அசுமேத யாகத்தை பண்ற, இவர் பண்ற யாகத்தை எப்படியான தடுத்துடணும்னு இந்திரன் பாக்குறான். இந்திரன் பாக்கிறதுனால இந்திரன் என்ன பண்ணான், அசுமேத யாகத்துல குதிரைய அது அப்படியே திருத்தி விடணும். அந்த திருத்தி விட்டாக்கா அது எல்லா இடத்துலயும் சஞ்சரிக்கும். அது சஞ்சரிச்ச பிற்பாடு அந்த குதிரையை கொண்டு வந்து அப்புறம் அதனுடைய இதெல்லாம் எடுத்து யாகம் பண்ணி முடிக்கணும்னு சொல்றது. இந்த குதிரையை அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கா சஞ்சரிக்கிறதுக்காக. இந்த குதிரையை கொண்டு போய் பாத்தாள லோகத்துல இருந்துட்டு இருக்கிற ஒரு அந்த கபில வாசுதேவர் இருக்கிற அவர் பக்கத்துல கொண்டு போய் இந்த குதிரையை கட்டிட்டான். தஸ்ய பர்வணிதம் யஜ்ஞம் யஜமானஸ்ய வாசவஹா ராட்சசீம் தனுவாஸ்தாய யஜ்ஞாஸ்வம் அபாஹரது. யஜ்ஞீயமான அஸ்வம், யாகத்துக்கான அஸ்வம், அந்த குதிரைய அபாகரத்து திருடிந்து போயிடும், அதை அபகரிச்சுட்டு போயிடும். எங்க கூடும் தஸ்ய பர்வணி தம் யஜ்ஞம் யஜமானம், அந்த யாகத்தை அதுக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்தணும்ன்றதுக்காகவும், அதுக்காக அது என்ன பண்ணிருக்கோம், ராட்சசையும் தனு மாஸ்டாயா ஒரு ராட்சச உருவை எடுத்துட்டு அதை கொண்டு போய் கொண்டு இதுல கொண்டு போய் கட்டுட்டான், அபகரிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ற. சுரபதி ஹிருதம் துரங்கம், சுரபதி ஹிருதம் துரங்கம், சுரபதியினாலே ஹிருதம் அபகிருத்தமான துரங்கம் அந்த குதிரைய திரஷ்டு காமைகி, அது போய் இவா என்ன பண்ணிட்டா, அவர் யாகம் பண்றேன், சகரர் யாகம் பண்றேன், சகரருடைய குமாரால் எல்லாரையும் கூப்பிட்டு சகரர் என்ன பண்ண போய் பாரு, எங்கேனா பார்த்து அந்த குதிரையை பிடிச்சி இழுத்துட்டு வா, எங்க போச்சுன்னு தெரியலையே அந்த குதிரையை ஓட்டிட்டு வான்னு சொல்லி சொல்ற. அப்ப திரட்டு காமகா அந்த எங்க போச்சு எங்க போச்சுன்னு தேடிட்டு வர அவ பாக்குறான், அவ தேடுறானா, கதிம் புத்திரா நபசாமி ரட்சசாம் புரடரடபா மந்திரபூதே மகாபாகை ஆத்திதோஹி மகாக்ரதுஹ் தத்கச்சத விஜன்வத்வம் புத்திரகா பத்ரமஸ்வஹா சமுத்திர மாலினியம் சர்வாம் பிருத்திவீம் அனுகச்சதாம் ஏகைக யோஜனம் புத்திரா விஸ்தாரம் அதிகச்சதாம் யாவத் துரக சந்தர்ஷா தாவத் கனது மேதினி அகனத மேதினி. ஒத்தர் ரெண்டு பேர் இல்ல, சகர புத்திரா 60,000 பேர், அத்தனை பெரியும் கூட்டு சொல்றேனா, கதிம் புத்திரா நபசியாமி ரட்சசாம் புருஷரடமகா மந்திரபூதை மகாபாகை ஆப்தித்தோகி மகாக்ரது. அப்பா கூட்டு சொல்ற, ஐயோ என்னாச்சுன்னு தெரியல எனக்கு, என்ன இந்த யாகத்தினுடைய குதிரைய யாரோ ஓட்டிட்டு போயிட்டா, இது இந்த கிரது பிரிய கிரது மகாக்ரது அசுமேத யாகம்ன்றது மந்திரங்கள்னால பரிசுத்தமாக ஆன கிரத்து, இது ரித்விக்குகள்லாம் பெரிய மகர்ஷிகள்லாம் ரித்விக்குகளாக இருந்து இந்த யாகத்தை பண்ணிருக்கான், ஆகையால இந்த யாகத்தை பாதியில விட்டுட்டு போறதுன்றது தர்மம் இல்ல, ஆனா அந்த அஸ்வம் வராத போயிட்டுனாக்கா யாகத்தை பூர்த்தி பண்ண முடியாது, ஆகையால நீங்க எல்லாருமா போய் தேடுங்கோ அப்படின்னு. குழந்தைகளே நீங்கெல்லாம் போய் தேடிட்டு வாங்கோ, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும், நீ போயிட்டு வா அப்படின்னா. சமுத்திர மாலினியும் சர்வாம் பிருத்திவியும் அனுகச்சத, எங்க போயிருக்கு போறது, இந்த சமுத்திரம் சூழ்ந்து இருக்கிற பிருத்திவி முழுக்க தேடுங்கோ, நீங்கோ எல்லா இடத்துலயும் தேடுங்கோ நீங்கோ. ஏகைக்க யோஜனம் புத்திரம் விஸ்தாரம் அதிகச்சத, ஒவ்வொரு யோஜனையும் ஒவ்வொரு தூரம், யோஜனைன்றது இப்ப இந்த கிலோமீட்டர் மாதிரி கணக்கு மாதிரி சொல்றது, அது ஒரு தூரத்தை குறிக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் அது. அந்த ஒவ்வொரு யோஜனையிலையும் நீ என்ன பண்ண, விஸ்தாரமா ஒரு இடம் விடாத எல்லா இடத்துலையும் தேடுங்கோ. யாவத் துரக சந்தர்சா தாவத் கனத்த மீதி நின்று, இது பாரு, ஒரு கால் அந்த புல்லு பூண்டு மூடி மூடி இருக்கலாம், இல்ல பெரிய மரங்கள் இருக்கலாம், எதுவானா இருக்கலாம், அது நடுவில் எதனா இது இருக்கும், இல்ல கீழே கூட இருக்கும், எங்க இருக்கோ தெரியாது, அந்த குதிரை தெரியற வரைக்கும் பூமிய நோண்டுங்கோ நீங்க, எல்லா இடத்தையும் நோண்டுங்கோன்னு அந்த தகப்பனார் கட்டளை இட்டான். அந்த கட்டளை இட்டதுனால அவ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, எல்லாம் தேடக்கான் தேட ஆரம்பிச்சிட்டாளாம். அவ இவாளுடைய பராக்கிரமம் எப்படி இருக்கு அப்படின்னா, அகணித பலைஹி திரட்டு காமைஹி க்ஷோணீம் அகணித பலைஹி க்ஷோணீம் பித்வா அகணித பலைஹி, க்ஷோணின்னா பூமி, அந்த பூமிய விளக்கிறது, அகணித பலைஹி க்ஷோணீம் பித்வா, அவளுடைய பலம் எவ்வளவுன்னு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல பகவத்கீதையில சொல்லச்சே அதிரத்தாள் மகாரத்தாள் அப்படின்னு எல்லாம் பேர் சொல்லி சொல்ற. முதல் சர்க்கத்துல வரச்சே ஒவ்வொருத்தருடைய பராக்கிரமத்தை அளவிடுறது. அதிரத்தன் அப்படின்னு சொன்னா ஒரு 10,000 பேர் ஜெயிக்கக்கூடியவனாக இருக்கிறவன் அதிரத்தன் அப்படின்னாக்க, மகாரதம்னா அவளுக்கும் மேல ஜெயிக்கக்கூடியவளாக இருக்கிற புருஷன் அந்த படையை ஜெயிக்கக்கூடியவன் மகாரதன் பேரு. அந்த மாதிரி இந்த சகரபுத்திராளுடைய பலத்தை எதனா மெஷர் பண்ண முடியுமா, அளவிட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டாக்க சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சாமர்த்தியத்தை உடையவர்களாக இருந்துட்டு இருக்கா அப்படின்னா, தேத்து சர்வே மகாத்மானா பீமவேகா மகாபலாகா அப்படின்னு சொல்ற. இவெல்லாம் இப்ப தகப்பனார் கட்டளை இட்டுட்டே அந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு யோஜனை தூரத்தையும் ஒரு இடம் விடாத தோண்டி தோண்டி பாருங்கோ அப்படின்னு கட்டளை இட்டுட்டே, இது என்னடா இது அப்பாவுக்கு வேற வேலை இல்ல எத்தையோ சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் யாரா தேடிட்டு உட்காந்துருக்கிறதுன்னு நினைக்காத அப்ப பிதிர்வாக்கிய பரிபாலனம் இந்த இக்ஷாக்கு வம்சத்தவாளுக்கே ஏற்பட்டது. அது ராமர் தான் பண்ணேன்னு இல்ல, அவருக்கு முன்ன இருக்கிறவாள்லாம் கூட பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்ணவாதான் அவள்லாம். அவ எல்லாருமே சந்தோஷமாக அந்த இடத்தெல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறாளாம். பீமவேகா மகாபலாகான்னு சொல்றது. சர்வா பூர்வமியம் ஏஷாம் ஆசீத் கிருத்னா வசுந்தரா, அது வந்து அஸ்மத் பூர்வைகின்னு அடுத்த வார்த்தை சொல்லி சொல்றேன். இவெல்லாம் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, அஸ்மத் பூர்வைகி என்னங்கு எங்களுடைய முன்னோர்கள், என்னுடைய முன்னோர்கள் அப்படின்னு மார்த்தட்டின்னு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட பெருமையை உடையவர் இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவர் ராமராஜன். அவருக்கு ஒரு விசேஷம், இக்ஷ்வாகு வம்சத்துல சேர்ந்தவர் சர்வாபூர்வம் இயம் ஏஷாம் ஆசீத் கிருத்னா வசுந்தரா, இந்த பூமி முழுக்கவே இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்களுடையதாக தான் இருந்தது. அப்படிப்பட்ட பெரிய பிரபாவத்தோட இருக்கிறவா, பராக்கிரமசாலியோட இருந்திருக்கவா. ஆக இப்படிப்பட்ட ஒரு குலத்துல இல்லாதவர்களுக்கு இந்த பூமியே, ஒவ்வொரு யோஜனையும் பூமியே தோண்டும்படியான ஒரு பிரபாவம் அவ்வளவு சக்தி வருமா அப்படின்னாக்க வராது. இப்படிப்பட்ட பிரபாவத்துல இருக்கிற இந்த குலத்துல தோன்றினதுனாலதான் அவளுக்கு அவ்வளவு பெரிய சக்தி வருதுன்னு சொல்ற. யோஜனாயாம விஸ்தாரம் ஏகைகோ தரணி தலம் விபிது புருஷம் வியாக்ர வஜ்ரஸ்பர்ஷ சமயர் நகை சூலை அஜனி கல்பைஷாம் ஹலைஷ சுதாருணை தலைஷாபி சுதாருணை. யோஜனாயாம் அவிஸ்தாரம் ஏகைகோ தரணி தலம் சொல்ற, அந்த பூமியினுடைய ஒவ்வொரு யோஜனையும் விபிடு விபிடு எல்லாத்தையும் பிறந்தாலும் எல்லாத்தையும் நோண்டி நோண்டி நோண்டி நோண்டி நோண்டி பண்றாளாம். வஜ்ரஸ்பர்ஷ சமயி நகைகின், அவன் நகத்தாலேயே நோண்டாளாம். அவன் நகெல்லாம் பார்த்தோம்னாக்கா வஜ்ராயுதம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். சூலைகி அசனிகல் பொய்கின், அவன் வச்சுருக்கிற ஆயுதம் முதலியவைகள்லாம் பார்த்தோம்னா இடி இடிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இடி விழுந்ததுன்னா பெரிய பள்ளம் வந்துடும் அந்த இடத்துல தானாக்கா, இது இடி விழுந்துட்டுன்னு சொல்லுவா. அது பார்த்தோம்னா அவள்லாம் அப்படி நோண்டுறதுக்கு இருக்கலாம். அந்த ஹலம் இப்படி நிறைய ஒரு கூர்மையாக இருக்கக்கூடிய ஆயுதங்கள், இந்த ஆயுதங்களால ஒவ்வொரு இடத்தையும் நோண்டிட்டாலும் நோண்டி நோண்டி நோண்டி நோண்டி பண்ணிருக்காளா. ஆகையால இதனால என்னாச்சு, நோண்டினதுனால என்னாச்சுன்னா, அஸ்மத் போர்வை வர்தித்தாத்மா சாகரா அப்படின்னா, அதாவது இவாளுடைய பலம் இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக பலத்தை உடையவர்களாக இருந்திருக்கிற என்னுடைய பூர்வர்களாலே என்னுடைய முன்னோர்களாலே வர்தித்தாத்மா சாகரா, சாகரா வர்தித்தாத்மா, இந்த சாகரமானது வர்தித ஆத்மா, ஆத்மான்னா இந்த இடத்துல ஸ்வரூபம்னு அர்த்தம். தன்னுடைய ஸ்வரூபத்தை மேல மேல அந்த வளர்ந்தது. இப்ப அப்ப என்ன இருக்கும், ஏதோ ஒரு பிரகாரத்துல தான் இருந்திருக்கும், இவ்வளவு ஆழமெல்லாம் சமுத்திரம்லாம் இருந்திருக்காது. இது மொத்தம் போனதுனால என்ன ஆச்சு, அந்த சமுத்திரம் வந்து பாதாள லோகம் வரைக்கும் இருக்கக்கூடியதாக ஆயிடுச்சான். ஆகையால சுரபதிஹிதம் திரட்டுகாம் துரங்கம் திரட்டுகாமைகி. சுரபதியாக இருக்கிற இந்திரனாலே அதுல என்னாச்சு, இந்திரன் வந்து திருடிட்டான். நேர எண்ணத்தோட இல்ல, துரெண்ணத்தோட பண்ணின காரியம் அது. அவ துரோகி. அவன் ஏன் துரோகின்னு இந்த இடத்துல சொல்றோம்னாக்க, யாகம் பண்ணச்சு தேகி மே ததாமி தே நிமே தேகி நிதே ததே நிஹாரபின்னிமே ஹரே நிஹாரம். வேதம் சொல்றது தேவதைகள்லாம் நீங்க கொடுத்தா நான் கொடுக்கறேன் அப்படின்னா, நீங்க கொடுக்கறது என்ன என்ன, நாம கொடுக்கறது என்ன, யாகத்தினால அவள தேவதைகளை பூஜை பண்றோம். தேவதைகளுக்கு ஹவிஸ் நாம கொடுத்தோம்னாக்க தேவதைகள் வந்து நமக்கு வந்து மழை முதலியவற்றை நமக்கு கொடுக்கிறார். அன்னம் மழை முதலியவற்றை தேவதைகள் கொடுக்கிறார். இப்ப யாகம் பண்றான்னா தேவதைகளுக்கு ஒரு நல்லதுக்காக தான், ஹவிஸுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த யாகம் பண்றான். ஆனா அந்த யாகத்தையே கெடுத்தடிக்கிறேன்னு சொன்னாக்க அப்பா அவன் துரோகி இல்லையா, இந்திரன் துரோகி இல்லையா. அது இந்திரனுடைய துரோகம்ன்றது எல்லாரும் நிறைய விஷயத்துல தெரிஞ்ச விஷயம்தான். இந்திரன் அவன் போய் காரியம் ஆயிடுச்சுன்னா சரி, காரியம் ஆன பிற்பாடு உடனே என்ன பண்ணுவான்னாக்க, அது இவனான காரியம் ஆனதுன்றது கூட நினைக்க மாட்டான். அந்த அதிதி மகர குண்டலனுடைய அம்மா அதிதி, அவ மகர குண்டலங்கள்லாம் இழந்துட்டா, அவளுடைய மகர குண்டலங்கள் எல்லாத்தையும் நரகாசுரனிடத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து கொடுத்த பிற்பாடு அங்கேருந்து வந்தாக்க இந்திரலோகம் வந்த கண்ணனும் சத்யதாமாவே இந்திரலோகத்துக்கு வர, ஒரே ஒரு முழம் பூ கொடுன்ற தள்ள வச்சுக்கிறதுக்கு, அதை நீ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி, நீ எல்லாம் இந்த பாரிஜாத புஷ்பத்தெல்லாம் நீ எல்லாம் வச்சு கூடாதுன்னு சொல்லி சொல்றேன். அதுக்கோசரம் சண்டை போடுற, இப்படி கூட ஒருத்தன் சண்டை போடுவானா, எவ்வளவு பெரிய காரியத்தை கண்ணம் பண்ணி கொடுத்துருக்கு அது நினைக்கிறானா, நினைக்கல. தனக்கு தானே இவ்வளவு இதுவும் வரப்போறதுன்றத இந்திரன் நினைக்கல. ஆகையாலதான் சுரபதி ஹிருதம்னு சொல்லி சொல்றேன், அவன் துரோகியா இருந்தா இதை எடுத்தான். அப்படிப்பட்ட அந்த துரங்கத்தை துரங்கம்ன்றது அசுமேத யாகத்துல அசு யாகிய பசுவ துரங்கம்னு இந்த இடத்துல சொல்லி சொல்றது, வெறும் குதிரை இல்ல, யாகிய பசுவ. அது பாக்கிறதுக்காக பூமிய ஒரு இடம் விடாத மொத்தத்தையும் பிடிச்சிட்டாக்கித்வா சாகரா வர்த்தித்தாத்மா. அந்த சாகரமானது வர்த்தித்தாத்மா, தன்னுடைய சொரூபம். ஆத்மான்றது சொரூபம் அர்த்தம். அந்த ஸ்வவர்த்தகமாக ஆறுது இந்த சாகர. சகர வம்சத்தை சேர்ந்தவர்கள், சகருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள்னால வளர்ச்சி அடைந்ததாக இருக்கிறதுனாலதான் அதுக்கு சாகரஹான்னு பேரு. சாகரஹா சரஸ்வான் சகர வர்த்தித்தத்துவ ஞாபகம். இந்த இடத்துல அப்பாம் பத்திகின்னு வேற ஏதான பதம்னா, சமுதிரத்துக்கு எத்தனையோ சமுதிரன்ற ஒரு சப்தம் கூட சொல்லிருக்கலாம், எத்தனையோ சப்தம் சொல்லலாம், அத சொல்லாத சாகரஹான்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க, ராகவசிய குலே ஜாத்தை உததி பரிவர்த்தித்தா அகமிக்ஷ்வாகுநாதேன சகரேண விவர்த்திதா. இது வந்து ஹனுமார் இந்த சமுத்திரத்தை தாண்டச்சே மைனாக பர்வத்தம் சொல்ற வார்த்தை இது. ராகவசிய குலே ஜாதைஹி உததிஹி பரிவர்த்திதா. இந்த ரகு வம்சத்துல தோன்றினவர்கள், இக்ஷ்வாகு வம்சத்துல தோன்றினவர்களாலே தான் இந்த சமுத்திரமானது இவ்வளவு ஆழமாகவும் இவ்வளவு அகாதமாகவும் எல்லா இடத்திலையும் சூழ்ந்து இருப்பதாகவும், அந்த இப்படி எல்லாம் சமுத்திரத்துக்கு வளர்ச்சின்றது ஏற்பட்டது. சகரசேவ புத்திரகர்த்திற்கு சாகரம். இப்ப வந்து இது சகரேண விவர்த்திதான்னு, அகம் இக்ஷ்வாகுநாதேன சகரேண விவர்த்திதான்னு, சகரனாலே விவர்த்திதமாக வளர்ச்சி அடைந்ததால இதுக்கு சாகரம்னு பேருன்னு சொன்ன. சகரதா நோண்டின, சகரர் நோண்டலையே, சகரர் தன்னுடைய குழந்தைகளை தானே, பிள்ளைகளை கூட்டு தானே இந்த பூமியில எல்லா இடத்தையும் நோண்டுன்னு சொல்லி சொன்னார். அதன் மூலமா தானே சமுத்திரத்துக்கு எல்லா இடத்துலயும் பரவும்படியாக நலஞ்சது. அப்ப சாகரன்ற சப்தம் எப்படி வரும்னு கேட்டா, சகரர் நோண்டாட்டா கூட, சகரருடைய பிள்ளைகள் நோண்டினதாக இருந்தாலும் கூட, சகரருடைய ஆதேசத்தினாலதான் இந்த சாகரத்துக்கு, அதாவது இந்த சமுதிரம்ன்றது இப்படிப்பட்ட வளர்ச்சியை அடைஞ்சது. ஆகையாலதான் இதுக்கு சாகரம்ன்ற பேரே வந்தது. அதே பேரை தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற சாகரஹா வர்தித்தாத்மா என்பதாக சொல்ற. அஸ்மத் பூர்வை சுரபதி ஹிருதம் திரட்டு காமை சுரங்கம் பித்வாக்ஷோணி மகணித பலை சாகரோ வர்தித்தாத்மா. சத்காரார்த்தம் தவையதி கிரீனே ஆதிசேத் குப்த பக்ஷானே அஸ்ராந்தோபி பிரணய முசிதம் நைவ பந்தோர் விஹன்யா. அப்ப இந்த ஹம்சத்தை பார்த்து ராமர் சொல்ற, அப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னா, சத்காரார்த்தம் தவையதி கிரீன் ஆதிசேத் குப்த பக்ஷான், இந்த சகர வம்சத்தை சேர்ந்ததான இந்த சமுத்திரமானது சமுத்திர ராஜா, இப்போ சத்காரார்த்தம் உனக்கு நல்லது பண்றதுக்காக, உனக்கு நல்லதை பண்றதுக்காக ஒரு கால் அந்த சமுத்திரத்துக்குள்ள மூழ்கி கிடக்கிற மலைகளை கொண்டு உனக்கு விசிராந்திக்கோசரம் அந்த மலைகளை கூட்டுதுன்னா கூட சத்காரார்த்தம் விவர்த்திதஹா இது பண்ணிட்டுனாக்க அந்த சத்காரத்தை நீ ஏத்துக்கணும் என்று சொல்றாராம். அந்த சத்காரத்தை ஏத்துக்கணும்னு சொல்லச்சே இப்ப நாம அந்த ஹனுமா ஏகப்ளுத்திய ஒரே தாண்டில தாண்டு இப்ப தாண்டச்சே, அப்ப நடுவுல என்ன இருக்குன்னா போயிட்டே இருக்கே திடீர்னு ஒரு மலை மேல எழும்பி வருது. மலை மேல எழும்பி வருதுன்னு பார்த்தோம்னாக்க அவர் தன்னுடைய மார்னாலேயே அந்த மலையும் அப்படி ஒரு செதற அடிச்சுட்டு போறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு இந்த இடத்துல தத்துவம். இது என்னத்துக்காக இந்த இடத்துல சொல்றேன்னா, சத்காரத்துக்காக மலைகளை கொண்டு வருதுன்னு சொல்லிச்சு. இங்க ஒரு விருத்தாந்தம், பூர்வம் கிருதயுகே தாத பற்பதாக பட்சிணோ பவன்னே தேபி ஜக்முஹு திச சர்வா கருடா நிலவேகினான் ததஸ்தேஷு பிரயாதேஷு தேவசம்சாம் தேவசங்கா சஹர்ஷிபிஹி. பூர்வம் இதுக்கு முன்ன என்னாச்சு அப்படின்னு கேட்டா, மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்ததுதான். அந்த ரெக்கை இருந்ததுனாக்க அந்த மலைகள்லாம் என்ன பண்ணும்னா இந்த ரெக்கையோட பறக்கும், பறக்கிற வேகமும் வாயு வேகம் கருட வேகம் அப்படிப்பட்ட வேகத்துல இந்த மலைகள்லாம் பறக்குமா. இது திடீர் திடீர்னு ஒரு இடத்துல இருந்துட்டு அங்கேருந்து போய் பறந்து போய் இன்னொரு இடத்துல போய் துபில்னு போய் உக்காண்டுறோம். இப்படி உக்காண்டுதுன்னாக்க அந்த பிராந்தத்துல இருக்கிற மனுஷர்களோ பிராணிகளோ பட்சிகளோ எல்லாம் அந்த மலையினுடைய வேகத்தினால அது போட அமுக்கினதுனால மொத்த பேரும் மொத்தம் போயிடும். இப்படி லோகத்துக்கே நாசத்தை ஏற்படுத்தின்றது. இத பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு மனசுல ஒரு கஷ்டம், என்னடா இப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஜக்முகம் அது இந்த கிருதயுகத்துல இருந்து ததஸ்தேஷு பிரயாதேஷு தேவசங்கா சஹர்ஷிபி பூதானிச்ச பயன் ஜக்முகம் தேஷாம் பதனசங்கையான். மலை வந்து பறந்து போயிட்டே இருக்குமா, அதை பார்த்தாக்கா எல்லாம் கீழே இருக்கிறவா மொத்த பேரும் பயந்து நடுங்குவாளாம். இது இங்க வந்து உட்காந்துருமோ எங்க உட்காந்துருக்குமோ தெரியாதுன்னு பயந்து நடுங்குவாளாம். சதக்ருத்த சகசிராட்சா பர்வதா நாம் சதக்ரு பட்சா சிச்சேத வஜ்ரேண தத்திர தத்திர சகசிரசா. சரி ஒரே ஒரு வாட்டியா போயிட்டோம், இப்ப பறக்கிறதா இதனுடைய பட்சம் ரெக்கைகள்லாம் நம்ம வெட்டி போட்டோம்னா இனிமே அது பறக்காது போயிடும், எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அப்படியே கடந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டு வஜ்ராயுதத்தை தூக்கிட்டு மலைகள் பறக்கிற மலைகள் எல்லாம் அவற்றுக்கும் அதனுடைய பட்சங்கள் ரெக்கர்கள் எல்லாம் வெட்டி வெட்டி போட்டானா மலைகள்லாம் ஒரே இடத்துல இருக்க முடியா போயிட்டான். சமாம் உபாகமது குருத்தா வஜ்ரமுத்யம் யதேவராட்டு. இந்த மைனாட்டு பர்வத்தம் சொல்றது விஷயம், ஹனுமார் சமுத்திரத்தை தாண்டச்சு அதிவேகமா இவர் போரு, இவர் போகச்சு அந்த மைனாக்க பர்வத்தம் மேல வருது. மேல வந்து அந்த பர்வத்தையும் தாண்டிட்டு அப்படி உராசிண்டு அவர் அண்ணன் போறு. அப்போ ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்துட்டு அந்த மலை மேல சிகரத்துல இருந்துட்டு மைனாக பருவத்தம் சொல்ற விஷயம் இது. அதே மாதிரி இந்த மைனாக பருவத்தையும் தெரிந்து இந்திரன் வந்தானா. அப்ப வரச்சே வஜ்ராயுது ததோகம் சகசாட்சித்தா ஸ்வதனேன மகாத்மனா. அப்போ ஹனுமான் இருக்க சொல்லத்தே உங்க அப்பா வாயு என்ன இன்னும் வேகமா அந்த வஜ்ராயுதத்தினால அடிபடாதபடிக்கு வேகமா தள்ளி போய் சமுத்திரத்துல கொண்டு போய் துபின்னு கீழே விழும்படியாக பண்ணிட்டேன், சமுத்திரத்துல கீழே தள்ளிட்டேன், நான் சமுத்திரத்துள்ள நான் போயிட்டேன். அஸ்மின் லவணத்தோயேச்ச பிரக்ஷித்த ப்ளவகோத்தம குப்தபட்ச சமக்ரஸ்த தவ பித்ராபிரக்ஷிதா. உங்க அப்பா தான் என்ன ரக்ஷணம் பண்ணே, ஆகையால உனக்கு கிருதேச பிரதிகர்த்தவியம், உங்க அப்பா எனக்கு ஒரு உபகாரம் பண்ணத்துக்கு உனக்கு நான் ஒரு உபகாரம் பண்றேன் நானு, ஆகையால என்னிடத்துல விசிராந்தி பண்ணிட்டு போகணும்னு அந்த மைனாக்க பருவத்தம் பிரார்த்தனை பண்ணிட்டு. அந்த மாதிரி சத்காரார்த்தம் தவையதி கிரீனு ஆதிசேது குப்தபக்ஷான். இந்த சமுத்திரமானது சாகரஹா சத்காரார்த்தம் உனக்கு சத்காரம் பண்ணணும்ன்றதுக்காக எதி கிரீனு ஆதிசேத் மலைகளை அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மேல வாங்கப்பா மேல போயிட்டு இது ஹம்சம் பாவம் அங்கேருந்து இங்கேருந்து அவ்வளவு தூரம் போறது, ஆகையால அந்த போறதுக்கு வச்சு வழியில கொஞ்சம் அதுக்கெல்லாம் ஒரு சிரம பரிகாரம் இருக்கட்டும் என்று அந்த சமுத்திரம் வந்து மலைகளை கட்டளை இட்டு மலைகள் சமுத்திரத்து மேல வந்து நின்றாக்கா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்போ அந்த சத்காரத்தை அங்கீகரிக்கிறதா வேணாமா அப்படின்னு சொன்னா ஹனுமான் மாதிரி நீ பண்ணாத, நீ அங்கீகரிச்சுக்கோ. ஹனுமான் என்ன பண்ணேர்னா அவரும் சத்காரத்தை அங்கீகாரம் பண்ண பண்ணலன்னு சொல்லல, அவர் பண்ணின பிரகாரம் வேற நீ பண்ண வேண்டிய பிரகாரம் வேறன்னு ஹம்சத்துக்கு சொல்லு. ஹனுமான் என்னன்னா அப்போ அந்த ஹனுமான் வேகமாக போறவர், வேகமா போகச்ச ஏ பட்சினகா பிரதமம் அம்புநிதியும் பிரவிட்டா ஏபி இந்திர பாகு துலாயுத தூன லூன பட்சாக தேஜ் அக்னிஹும் அத்ரிபதயா. இந்த இடத்துல பகுவச்சனம் சொல்லி சொல்றேன், அங்க ஒரே ஒரு ஹனுமான் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லாத அதாவது அங்க வரச்சே ராமாயணத்துல சொல்லச்சே மைனாக பர்வத்தம்னு ஒரு பர்வத்தம் தான் மேல வந்ததா சொல்லி சொல்ற, இங்க வரச்சே எதி கிரீனு ஆதிசேத்துன்னு சொல்லிருக்கு. கிரீன்னு பல மலைகளை அவர் கணக்கு சமுத்திரராஜன் கணக்கு கட்டளை இட்டேர்னாக்க அதை நீ வந்து அங்கீகரிக்கணும்னு சொல்லி சொன்ன. அப்போ ஹனுமான் என்ன பண்ணேன்றத பாப்போமே. துவயாமமேஷதம் மந்த கபிமுக்ய மகாகுணா அஸ்மின் ஏவம் கதே கார்யே சாகரஸ்ய மமைவச்ச பிரீத்திம் பிரீத்தமனா கர்த்தும் தொமர்ஹசி. அதாவது ஹனுமான் ஏற்கனவே அந்த சமுத்திரத்தை தாண்டி போகச்சே அந்த சமுத்திரத்துக்கு நடுவுல வரச்சே தமுத்திதமசங்கேன ஹனுமான் அக்ரதஸ்திதம் மத்தியே லவண தோயஸ்ய விக்னோயமிதி நிச்சித. நம்மள சமுத்திரத்தை தாண்ட விட்டாத பண்றதுக்கு தான் இந்த மலை திடீர்னு வந்து மலை ரூபத்துல மேல வந்திருக்குன்னு ஹனுமான் தீர்மானம் பண்ணிட்டேறான். சதமுச்சரிதமத்யர்த்தம் மகாவேகோ மகாகவி உரசா பாத்தயாமாச ஜீமோதமிப மாருதா. பெரிய காத்தடிச்சதுன்னாக்கா மேகங்கள்லாம் கலைஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த பெரிய மலையா இருந்தா கூட பெருமாள் ஹனுமார் என்ன பண்ற தன்னுடைய மாறுனால உராசிறான், அது ஒரு இடி இடிக்கிறான், அது மொத்தம் மலை மொத்தம் சதறி போட்டுதான். அது பார்த்தோம்னா சததா பாசிதஸ்தேன கபினா பர்வதோத்தம புத்தா தஸ்ய கபேர் வேகம் ஜஹர்ஷத நந்தக. இன்னொத்தனா இருந்தாக்க என்னடா இது, நாம இவனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளையே இவன் வந்து பிடிச்சு தள்ளுறானே அப்படின்னு கோச்சிப்பான். ஆனா அந்த மைனாக்க பர்வதத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷமா ஹனுமாருடைய வேகத்தையும் பராக்கிரமத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைச்சுதான். நம்மளையே தொழில் தொழில் ஆக்கிறதுக்கோசரம் பாக்குறேன்னா பிரீதம் விஷ்ணவனோ வாக்கியம் அப்ரவீது பர்வதா கபிம் மானுஷம் தாரையன் ரூபம். அப்பதான் ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்துட்டு ஹனுமாரை பார்த்து சொல்லித்தான் என்ன சொல்ல போற அப்படின்னா, துஷ்கரங்கிருதவான் கர்ம துமிதம் வானரோத்தமான் நிபத்திய மம சிருங்கேஷு விசிரமத்வயதா சுகம். யாராலையும் பண்ண முடியாத ஒரு காரியத்தை நீ பண்ற, இந்த சமுத்திரத்தை தாண்டதுன்றது ஒரு சுலபமான காரியம் இல்லை. ஏற்கனவே தெரியும் சமுத்திரக்கரையில ஒவ்வொருத்தரும் நான் இவ்வளவு தூரம் தான் போவேன் அவ்வளவு தூரம் தான் போவேன்னு ஒவ்வொருத்தரா சொல்லிந்த வாழ்லாம் இருக்கு. இன்னும் கடைசியில சாம்பவன் மாதிரி இருக்குவா, அந்த காலத்துல நான் எல்லாம் சுத்தின்னு இப்ப வயசாகி போச்சு என்னால முடியாதுன்னு எல்லாம் சொன்னவாவா. இப்ப எல்லாத்தையும் மீறி நீ போற, சமுத்திரத்தை தாண்ட திரும்பியும் வருவேன்ற ஒரு நம்பிக்கையோட நீ போறேன்னா நீ பெரிய காரியத்தை தான் பண்ற, மீதி பேரால பண்ண முடியாத ஒரு காரியத்தை தான் நீ பண்ற. சந்தோஷம் நிபத்திய மமசிங்கேஷு விஸ்ரமஸ்வ யதா சுகம். ஒரே அடியா போவானா என்னுடைய இந்த மலை முகடுல அங்க கொஞ்சம் கொஞ்சம் விசிராமம் பண்ணிக்க, நிறைய பழம்லாம் உனக்கோசரம் வாங்கி வச்சிருக்கேன். அந்த ராகவ குலத்தினால வளர்ந்ததாக இருந்துருக்கிற சமுத்திர ராஜா என்ன நியோகம் பண்ணான், எனக்கு கட்டளை இட்டறவ நீ போ கிருதேஜ பிரதிகர்த்தவியம் மேவ ஏக தர்ம சனாதனஹான். கிருதேஜ பிரதிகர்த்தவியம், ஒருத்தர் ஒரு காரியம் நமக்கு நல்லது பண்ணாள்னாக்கா அவளுக்கு திருப்பி நல்லது பண்றதுன்றது தான், இதுதான் சனாதன தர்மம். இது சனாதன தர்மம் தான் இன்னைக்கு எல்லாம் கூசம் போட்டு அது இல்ல. இந்த சனாதன தர்மம் கிருதேஜ பிரதிகர்த்தவியம், ஒருத்தர் நல்லது பண்ணாள்னாக்கா அவளுக்கு நாம திருப்பி நல்லது பண்ணணும்ன்றது, இதுதான் சனாதன தர்மம். இது இந்த சனாதன தர்மத்தை அனுஷ்டிக்கணும்ன்றதுக்காக நான் உனக்காக நான் வந்திருக்கும்போது ஒரு பழம்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கேன், ஒரு நிமிஷம் நீ விசிராமிச்சுட்டு நீ இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப சொல்லச்சே யோஜனானாம் சதம் சாப்பி கபிரேஷதமா புலதா தவசானோட விசிராந்தா சேகம் பிரக்ரமதாம். இந்த இடத்துல கொஞ்சம் விசிராந்தி எடுத்துட்டு நீ போலாம், இதெல்லாம் ரொம்ப சுவாதுவான பழம், இது போன எனக்கு இது பழத்தான் சாட்டையான பசியே இருக்காது, பெரிய பலம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்ன. அப்போ ஹனுமாரர்கள் பார்த்து சொல்ற, சிரமம் மோச்சைய பூஜாஞ்ச பிரதிகிருந்தீஸ்வரன்லாம் பிரார்த்தனை பண்ணும். ஆனா ஹனுமார் அது எதையும் ஒத்துக்கல. நீ நல்லபடியா சொல்லிட்ட, பிரீத்தோஸ்மி கிருதமாதிச்சம் மன்யுரேஷோபனீயத்தா, நீ கோச்சிக்காத, தயவு செய்து கோச்சிக்காதங்கோ. நீ சொன்ன வார்த்தையினாலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். நானே பிரதிஜாச்ச மயாஜத்தா நஸ்தாத்தவியம் மிகாந்தரே, நான் ஏற்கனவே பிரதிஜை பண்ணிட்டேன், நடுவுல எங்கேயும் தங்காத நேர போறதுன்றது நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அப்ப இடையில போய் இழைப்பாடுறதுன்னு பண்ணமானாக்க என்னுடைய பிரதிஜைக்கு பங்கம் வந்துடும். ஆகையால நான் வந்து நீ தப்பா எடுத்துக்காத, உன்னுடைய உபச்சாரங்கள்லாம் என்னால ஏற்றுக்க முடியாத நிலையில இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு, யுக்துஸ்வா பாணினா சைல மாலம்பி ஹரிபுங்கமஹா ஜகாம் ஆகாசம் ஆவிஷ வீரியவான் பிரகசன் இவன்னு அந்த மலைய அந்த கையாலேயே தடவி கொடுத்தான். சரி சந்தோஷம் இப்பெல்லாம் சேகாணி கொடுக்கறாள. அந்த மாதிரி அந்த மலைக்கு கையாலு ஒரு அந்த ராஜாவ ரூபத்தினால மனுஷ ரூபத்தினாலதான் இருக்கு, அந்த மனுஷ ரூபத்தினால இருக்கிற அந்த மலைய மைனாக்க மலைய அதை தடவி கொடுத்துட்டு சிரிச்சுண்டே அதண்ட கிளம்பிட்டேன். ஹனுமார் மாதிரி நீ பண்ண வேண்டாம். நீ என்ன பண்ணும் அப்படின்னா, நீ வந்து அங்கங்க கொஞ்சம் சத்காரார்த்தம் தவயதி கிரீனு ஆதிசேத்து குப்தபக்ஷான்னு உச்சிதம் பிரணயம் நைவ பந்தோகோ விகன்யாக நவிகன்யாகான்னு இந்த பந்துக்களுடைய ஒரு அபிமானம், இந்த அபிமானத்தினால பண்ணக்கூடிய விஷயங்களை அதை தட்டி கழிக்காத, அதை வாண்டான்னு சொல்லாத, நீ அதை அங்கீகரிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற. இப்போ ஹம்சத்துக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருதுன்னா, ராமர் ஹனுமாருடைய பராக்கிரமத்தையும் ஹம்சத்தினுடைய பலத்தையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்குறேன். ஹனுமார் அளவு ஹம்சத்துக்கு ஒரு கால் பலம் இல்லைன்னு நினைச்சுண்டு நீ நடுவில் நடுவில் விசிராந்தி பண்ணிட்டு போன்னு என்ன சொல்றோ என்னமோன்னு ஹம்சம் நினைக்கிறதான். அதுக்காக தான் இங்க சொல்ற அஸ்ராந்தோபி அப்படின்னு. இல்ல இல்ல, ஹனுமார் மாதிரி நீயும் பலசாலியா இருந்து ஒரே மூச்சுல இங்கிருந்து அங்க தாண்டக்கூடிய சக்தி இருக்கிறவனாக இருந்தாலும் கூட, ஹனுமார் வெறும் அந்த கையால தடவி விட்டது மாத்திரம்தான் பண்ண, நீ அப்படி பண்ணாத, அவ பண்ற சத்காரத்தை நீ அங்கீகரிக்கணும். அந்த சத்காரத்தை அங்கீகரிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரியேஷு பிரியகாரி சாத்து நாப்பிரியம் கிஞ்சிதாச்சரேது தத் துஸ்ஸகம் அவஜானம் எப்ரியோ அப்ரியம் ஆச்சரு. நம்மளிடத்துல பிரியமாக இருக்கிறவாள் விஷயத்துல அவளுக்கு பிரியமான காரியத்தை நாம பண்ணணும். எந்த ஒரு சமயத்திலையும் அவன் விரும்பாததை நாம பண்ணக்கூடாது. இப்ப எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் எல்லாம் விரும்புறதே நடக்கிறதான நடக்கல. இப்ப நமக்கும் அப்பிரியம் சில பேர் பண்றவாளா இருந்துட்டு இருக்கா. வேற யாரானா நாம விரும்பாததை பண்ணினாக்க அதை நம்மளால ஒரு பிரகாரமா ஜரிச்சுக்க முடியும். நமக்கு பிரியமா இருக்கிறவாள்னு சொல்லிண்டு அவளே நமக்கு அப்பிரியமான ஒரு செயலை பண்ணாள்னாக்க அது இவளால தாங்கிக்க முடியாது. இது சாஸ்திரம், இது லோக திருஷ்டிலையும் இப்படிதான் இருந்துருக்கு. இவெல்லாம் ஒரு பிரீத்தியோட நமக்கு உபச்சாரம் பண்ணச்சு. இப்ப ஹனுமார் மாதிரி நீ ஒன்னும் பிரதிஜை எல்லாம் பண்ணிட்டு போல, ஒரே மூச்சுல தாண்டிடுன்னு எல்லாம் ஒன்னும் பிரதிஜை இல்லை. இவாளுடைய பிரீத்திய பிரீத்தி புரஸ்கரமாக பண்ணக்கூடிய ஒரு சத்காரங்களை நீ அங்கீகரிச்சுக்கோ, அங்கீகரிச்சுண்டு அங்கங்க விசிரமிச்சுக்கோ, நீ போக போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வான்னு ராமர் இந்த இடத்துல உபதேசம் பண்றே. அஸ்ராந்தோபி பிரணயமுஜிதம் நைவ பந்தோன்யா. பிரீத்தியோட இருந்திருக்கிற பந்துக்களுடைய ஒரு உபச்சாரங்களை எந்த ஒரு சமயத்திலையும் நாம அத அசட்ட பண்ணக்கூடாது, அதை உதாசீனப்படுத்தக்கூடாது, அதை நாம அங்கீகரிக்கணும்ன்றத சொல்லி சொல்ற. இந்த இடத்துல ஒரு சாஸ்திர விஷயத்த சொல்ற என்பதாக உத்தமர் சுவாமி இங்க வியாக்கியானம் பண்ணிருக்க. அஸ்மத் பூர்வைகி அப்படின்னு சொல்லச்சு ஆச்சாரிய சிஷியனுக்கு உபதேசம் பண்ற, சிஷியனுக்கு கட்டளை இடுற. ராமர் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்திருக்க, ஹம்சம் சிஷ்ய ஸ்தானத்துல இருந்திருக்கு. அஸ்மாக்கம் குருநாம் பூர்வைகின்னு சொல்லச்சு, அஸ்மத் பூர்வைகின்னு சொல்லச்சு. ஓரான் வழியாக வரக்கூடிய ஆச்சாரியர்கள், நம்மளுடைய ஆச்சாரியர், அவருக்கு ஆச்சாரியர், அவருக்கு ஆச்சாரியர் அப்படி எல்லாம் சொல்லி சொல்றாரு. துரங்கம் திருஷ்டு காமேகி அப்படின்னு சொல்ற, துரங்கம்ன்றது துறையா பகத் பகவத் பிராப்தி. இவெல்லாம் பகவத் பிராப்திக்காகவே முமுட்சுக்களாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பெருமாள் அடையணும், தேகாவசானத்தை அதுக்கோசமே எதிர்நோக்கு இருந்துருக்கிறவாளாக இருந்துருக்கிறவா. அவள்லாம் க்ஷோணிம் பித்வான், எல்லா பூமி எல்லா இடத்துலையும், அதாவது நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்றாருன்னா பூமியில இருக்கிற எல்லா பிராந்தங்களுக்கும் போய் ஹிதத்தை போதனம் பண்ற, ஹிதத்தை நல்லத்தை உபதேசம் பண்ற. அந்த காலத்துலலாம் வந்து சஞ்சாரம் போறதுன்றது வழக்கம். ஆச்சாரியாளா இருக்கிறவாள்லாம் அங்கங்க சஞ்சாரம் பண்ணுவா, இந்த காலத்திலயும் சஞ்சாரம் பண்றான். சன்னியாசிகள்லாம் கிராமிகராத்திரமா இருக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஒரு கிராமத்துல ஒரு நாள் இருந்தாருன்னா அடுத்த நாள்ல இன்னொரு அடுத்த கிராமத்துக்கு போய் அவ பிக்ஷை வாங்கிக்கணுமா. அந்த காலத்துல எல்லா இடத்துலயும் பிக்ஷை கொடுக்குற மாதிரி இருந்தா இப்ப யார் இருக்கா தெரியல. இருந்தாலும் சன்னியாசிகளுக்கு சஞ்சாரம்ன்றது இருக்க சொல்லப்பட்டிருக்கிறது. சன்னியாசிகளுக்கு மாத்திரம் இருக்கிற கிரகஸ்தாளுக்கும் கூட சஞ்சாரம் தான் இருக்கு. அவெல்லாம் வந்து இதுக்காக இப்ப லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணுவதற்காக அங்கங்க உபதேசம் பண்ணிட்டு போறவாடாக இருந்துருச்சா அவ. அந்த க்ஷோணிம் பித்வான்றதுக்கு சொல்றதுக்கு இவ பார்த்த ஹித போதனத்தினால ஹிதோபதேசத்தினால பாமரர்களை காட்டிலும் வேறுபட்டவர்களாக அவள்லாம் இருந்திருக்கான். இப்படிப்பட்ட சக்தியோடு இருக்கிறவா அவ எப்படி இருக்கன்னா, அவ சொல்லச்சே அகணித பலைஹின்னு சொல்றது. ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டஹா அப்படின்னு சொல்ற. ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டஹான்னா சர்வ பிரகாரமான பலம், எல்லா பிரகாரம் மனசளவுல பலம், சரீரத்தளவுல பலம், இப்படி ஒரு நல்ல எண்ணத்தளவுல பலம், இப்படி எல்லா பிரகாரமான பலத்தோட இருந்துருக்கிறவா. ஏதைஹி வர்தித ஆத்மா, இவைகளாலே வளர்க்கப்பட்டதாக ஆத்மா சாகரோபமஹா அப்படின்னா சாகரஹான்னா சாகரோபம், சாகரத்து சமுதிரத்துக்கு சமானமாக இருந்துருக்குன்னு அர்த்தம். அகரம்னாக்க விஷம், அதுல வந்து விஷம் இல்லாதவர்களாக, கரம்னா விஷம், விஷம் இல்லாதவர்களாக இருந்துருக்கிற மகிஷி பரிஜனைகளாக இருக்கக்கூடிய நாராயணன் அர்த்தம் சாகரஹான்றது. குப்த பக்ஷான்னு சொல்லச்சு, பக்ஷான்னா ஆதரகான்னு அர்த்தம். ஆகையால கிரின் மகதா, அதாவது பெருமாளாலே ஆதரிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறவர்கள் இவெல்லாம் மகான்கள். இவெல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லச்சே சொல்ற, அப்பிரயத்னாங்கதா சேவியாக கிரகஸ்தேகி விஷயா சதாக. அதாவது நாம்ளா பணத்துக்காக அலையக்கூடாது, அதுவா வந்து நியாயமான மார்க்கத்துல நமக்கு அர்த்தம் வந்ததுன்னாக்க அதை நாம அங்கீகரிக்கணும். இப்போ ரூபா கொடுத்தாதான் பாடம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாக்க வேதாத்தியனமோ வேதாந்த சாஸ்திரமோ அது பிரயோஜனம் இல்லாத போயிடும் ரூபா வாங்கிட்டு பண்ணாக்க. அதே சமயத்துல பிரீத்தியாக ஒருத்தர் கொடுக்கச்சு அத்த திரஸ்காரம் பண்ணாக்க அவ மனசு புண்படும், அவ மனசு புண்படாதபடி நாம நடந்துக்கணும். அப்பிரயத்னா கிருதா சேவியாக, நாம வந்து எனக்கு வேணும் வேணும்னு கேட்டு பண்ணாமல் நம்மளுடைய முயற்சி இல்லாமல் ஏதேனும் நமக்கு வந்ததுன்னாக்க அதை நாம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுதான் சாஸ்திரம். அது இது கிரகஸ்தர்களுடைய தர்மம். அது அந்த மாதிரிதான் இந்த இடத்துல சொல்லச்சு, அஸ்ராந்தோபி பிரணயமுஜிதம் நைவ பந்தோர் விகன்யாக. சிஷியாலா இருக்கிறவா ஆச்சாரியால கொண்டு கொடுக்கச்சு, அதை எட்டி உதச்சு நீ கொடுக்காத வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு தாத்பரியம். ஆச்சாரியாலா இருக்கிறவா அவளுடைய இதே ஒருத்தர் டம்பத்துக்காக பண்றதா இருந்தாக்க அதை வானான்னு சொல்லி சொல்லிடலாம், எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வானாம்ப்பா அப்படின்னு சொல்றதுனால தப்பு இல்லை. ஆனா டம்பத்துக்கு இல்லாத ஹார்தமா பண்ற விஷயங்கள்ல நாம அங்கீகரிக்கலாம் அப்படின்றதுதான் இத்த தெரியப்படுத்துறது என்பது இந்த ஸ்லோகத்தினால சொல்றதுன்னு ரொம்ப அழகா ஒரு கிரகஸ்தன் நடந்துக்க வேண்டிய முறைய இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்துகிறதுன்னு சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்க. இப்படி ஆச்சாரியாளுடைய அனுகிரகமும் ராமனுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு நிறைவு செய்கிறேன். அஸ்மத் பூர்வை சுரபதி ஹிருதம் திரட்டு காவை சுரங்கம் பித்வாட்சோணே மகணித பலைஹி சாகரோ வர்த்திதாத்மா சத்காரார்த்தம் தவ யதிகிரீனே ஆதிசேத் குப்த பக்ஷானே அஸ்ராந்தோபி பிரணயமுசிதம் நைவ பந்தோர் விஹன்யாஹ. கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.